போலீசும் திருடனாக மாறியாச்சு. பக்கம் நீ இருந்தா போதும் தூக்கம் போச்சு. வரப்போகும் துக்கம் எல்லாம் தூள் தூளாச்சு. உன்னால உலகம் அழகாச்சு. ஹவ்வா ஹவ்வா ஹவ்வா இருப்போமா லவ் லவ்வா இனி போ வழக்கச போவா என்ஜாய் பண்ணலவா. ஹவ்வா ஹவ்வா ஹவ்வா வாழ்வோமா லவ் லவ்வா எதுவாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணலவா. என்னால காக்கி சட்ட கலரு ஆச்சு. போலீஸும் திருடனாக மாறியாச்சு. பக்கம் நீ இருந்தா போதும் தூக்கம் போச்சு. வரப்போகும் துக்கம் எல்லாம் தூள் தூளாச்சு. உன்னால உலகம் அழகாச்சு. ஹவ்வா ஹவ்வா ஹவ்வா இருப்போமா லவ் லவ்வா இனிப்போ சப்போ என்ஜாய் பண்ணலாமா. ஹவ்வா ஹவ்வா ஹவ்வா வாழ்வோமா லவ் லவ்வா எதுவாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணலாமா. நேற்று இன்று நாளை என்றும் நீதாய மூச்சு.